கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. தேவாதி ராஜனின் திவ்ய மகிஷியான மகாதேவியின் திவ்ய நாமங்களை அர்த்தத்துடன் தியானித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீலக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 66வது திருநாமத்தை அர்த்தத்துடன் தியானிப்போம். சிவா என்கிற திருநாமம் இது. எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆஹ்லாத ஜனனியான பிராட்டி ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய புஷ்டியாக எப்படி திகழ்கிறாள் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் பிராட்டி எப்படி எல்லோருக்கும் ஆசிரயமாக இருக்கிறாள் அப்படின்னு பார்க்கலாம். தைத்திரிய சம்ஹிதையில நாலாங்காண்டத்துல அஸ்வமேதத்தை பத்தி சொல்லியிருக்கு. அந்த அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது தச ஹவிஷ்கேஷ்டி அப்படின்னு ஒண்ணு பண்ணணும். அதாவது 10 விதமான இஷ்டிகள் பண்ணணுமா. இஷ்டி இஷ்டி அப்படின்னா என்ன? இஷ்டிங்கிறது தானியங்களை வச்சு நிவேதனம் பண்ணி பூர்த்தி செய்யக்கூடிய யாகம். அந்த யாகம் 10 விதமாக இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லி அந்த 10 விதமான யாகங்களை எப்படி சொல்லணும்னு வர்ணிக்கிறது வேதம். அதுல முதல் 6 இஷ்டிகள் 6 ருத்துக்களுக்கு சொல்லிட்டு 7வது இஷ்டியானது அதிதியான விஷ்ணு பத்னியான மகாலட்சுமிய குறிச்சு இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த இஷ்டி பண்ணும் பொழுது தானியத்தால செஞ்ச அந்த பிரசாதத்தை நிவேதனம் பண்ணணும். அந்த நிவேதனம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பகுதியான மந்திரத்தை சொல்லணும். பண்ணினத்துக்கு அப்புறம் மந்திரத்தின் இன்னொரு பகுதியை சொல்லணும். அந்த முன்னாடி சொல்லப்பட மந்திரத்துக்கு புரோனு வாக்கியம்னு பேரு, பின்னாடி சொல்றதுக்கு யஜ்யம்னு பேரு. இந்த மந்திரங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு மகாலட்சுமி விஷயமாக அப்படின்னு பார்த்தா, அது 8 விஷயங்கள் சொல்றது இவளை பத்தி. இந்த முன்னாடி சொல்லக்கூடிய மந்திரம், பின்னாடி சொல்லக்கூடிய மந்திரம், இந்த மந்திரங்கள் எல்லாம் மகாலட்சுமிய வர்ணிச்சு அவளை பத்தி 8 விஷயங்கள் சொல்றது. இந்த 8 விஷயங்கள்ல கடைசியில சொன்னப்பட்ட விஷயம் என்ன, விசேஷணம் என்ன மகாலட்சுமிக்குன்னு பார்த்தா சிவா அப்படின்னு சொல்றது. சிவாவாகிற மகாலட்சுமியை வழிபடணும் அப்படின்னு சொல்றது. சிவா சிவா அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா சிவானா மங்களம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் உண்டு சிவாவுக்கு. சேதே சர்வ அஸ்யா உபஸ்தே சா சிவா அப்படின்னு அர்த்தம். அதாவது யாருடைய மடியிலே எல்லோரும் போய் ஆசிரயிக்கணும்னு ஆசைப்படுவாளோ அவளுக்கு சிவான்னு பேர். அதாவது ஆசிரயமான மடியை உடையவள் அப்படின்னு அர்த்தம். யாருடைய மடியில போய் நாம் அமர்ந்தாலோ ஓய்வெடுத்திருந்தாலோ நமக்கு நிம்மதி வருமோ அவள் சிவா. இப்பேற்பட்ட இந்த சிவாவானவள் எப்பொழுதும் நம்மை காப்பாற்றட்டும், அவளுடைய மடியிலே நாம் போய் அமர வேண்டும் அப்படின்னு சொல்றது இந்த வேத மந்திரமானது. பிராட்டிக்கு எல்லா விதமான மங்களத்தன்மைகளும் இருக்கிறதுனால அவளுடைய மடியை ஆசிரயிச்சா நமக்கு எல்லாவித மங்களங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது பிரசித்தமான த்ருவ சரித்திரத்திலிருந்து நமக்கு தெரியும். த்ருவன் அப்படிங்கிற குழந்தை உத்தானபாதனுடைய பிள்ளை. உத்தானபாதனுக்கு 2 பத்னிகள், சுநீதி சுருச்சி அப்படின்னு பேர். அதுல சுநீதியினுடைய பிள்ளைதான் த்ருவன். அந்த சுநீதிய விட சுருச்சிக்கு தான் இந்த மகாராஜா கிட்டக்க சலுகைகள் அதிகம். அதனால இந்த மாற்றான் தாயான சுருச்சி த்ருவனை பிதா கிட்டக்க அண்டவே விடமாட்டாள். பிதாவினுடைய மடியில போய் உட்காரணும்னு ஆசைப்பட்டது குழந்தை. ஆனால் இந்த சிறிய தாயார் மறுத்து அதெல்லாம் கிடையாதுன்னு அவனை தூஷிச்சு அனுப்பிச்சுட்டா. குழந்தை அழுதுண்டே தன்னுடைய தாயார் கிட்டக்க போச்சு. அந்த தாய் அந்த இடத்துல வசந்த விஷயமான நாராயண ஆசிரயத்தை சொல்லி கொடுத்தாள் அந்த குழந்தைக்கு. நாராயணனை போய் ஆசிரயிச்சியானா உனக்கு எல்லா சித்திகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாள் இந்த தாய். அதை நம்பி இந்த சிறிய குழந்தை, 5 வயசு குழந்தை, காட்டுக்கு கிளம்பி போச்சு தபஸ் பண்றதுக்கு. அது அஇ கூட படிச்சது கிடையாது, ஆனா தாய் சொன்ன இந்த வார்த்தையை நம்பி தனக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற உறுதியோட காட்டுக்கு கிளம்பி போச்சு. காட்டுல கிருபையோட நாரத பகவான் வந்து வாசுதேவர் துவாதசாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணின உடனே அத மந்திரமாக கொண்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சான் துருவன். மதுவனத்துல யமுனை கரையில துருவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். 3 நாள் சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் தாக்கு பிடிச்சுட்டான். அதுக்கு மேல அவனால தபஸ்ல மனச செலுத்த முடியல. பசிக்கிறது, குழந்தை என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு பக்கத்துல ஒரு வளா மரம் இருந்தது, அதுல வளாம்பழம் தொங்கறது, அத சாப்பிடலான்னு தோன்றது குழந்தைக்கு. நாரதர் சொல்லி கொடுத்தபடி அந்த வளாம்பழத்தை எடுத்து யமுன ஜலத்தில் அலம்பி எம்பெருமானுக்கு அம்சே பண்ணி அந்த வளாம்பழம், பக்கத்தில் இருந்த இலந்த பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டது. இப்படி 3 நாளைக்கு ஒரு தடவை வளாம்பழத்தையும் இலந்த பழத்தையும் மட்டும் சாப்பிட்டுட்டு தபஸ் பண்ணிட்டு 1 மாசம். அதுக்கப்புறம் தைரியம் அதிகமாயிடுது. 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுறது அப்படின்னு தீர்மானிச்சுது. அதுவும் பழங்கள் வேண்டாம், இலைகள் போறோம் அப்படின்னு தீர்மானிச்சு 6 நாளைக்கு ஒரு தடவை இலைகளை மட்டும் சாப்பிட்டு 2வது மாசம் தபஸ் பண்ணினான். 3வது மாசம் தைரியம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுத்து. இலைகள் கூட சாப்பிட வேண்டாம், 6 நாளைக்கு ஒரு தடவை கூட சாப்பிட வேண்டாம், 9 நாளைக்கு ஒரு தடவை இந்த யமுன ஜலத்தை மட்டும் எடுத்து ஆச்சமனம் மட்டும் பண்ணி தபஸ் பண்ணினான் துருவன் 3வது மாசம். 4வது மாசம் இன்னும் வீரியம் ஜாஸ்தி ஆயிடுத்து. 9 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீரை எல்லாம் பருக வேண்டாம், 12 நாளைக்கு ஒரு தடவை காத்த மட்டும் பருகலாம்னு தோன்றது குழந்தைக்கு. 12 நாளைக்கு ஒரு தடவை ஹானு வாய திறந்து காத்த மட்டும் சாப்பிட்டு தபஸ் பண்ணினாம் 4வது மாசம். 5வது மாசம் எதுவுமே பருகாமல் மூச்சை கூட அடக்கிண்டு கட்ட மாதிரி தபஸ் பண்ணானா 5 வயசு குழந்தையான துருவன். இத பார்த்த உடனே இந்த தேவர்களுக்கெல்லாம் நடுக்கம் வந்துடுச்சு. ஏன்னா அபாரமான தேஜஸ்வியா இருக்கான், இவனுடைய தபஸ்னுடைய சூடு இவாளுக்கெல்லாம் தகிக்கிறது. போய் எம்பெருமான் கிட்டக்க பிரார்த்திச்சாளாம், உம்ம குறிச்சிதான் தபஸ் பண்றான், தயவு செஞ்சு தபச நிறுத்தும் அப்படின்னாளாம். தபச நிறுத்தணும்னா அவன் கேட்கறத கொடுக்கணும், குடுக்கட்டுமா என்னவனா குடுக்கலாமான்னு கேட்டார் எம்பெருமான். தேவர்கள் எல்லாம் என்னவனா குடுங்கோ, தபச நிறுத்தினா போரும்னு சொல்லிட்டா. இந்த வார்த்தைய அவ வாயிலேந்து வாங்கணுமா, அதுக்காக மெனக்கெட்டு எம்பெருமான் இப்படி ஒரு யுக்தி பண்றான். ஏன்னா தேவர்களுடைய தலைக்கு மேல வைக்க போறான் இந்த குழந்தை. ஒரு கால் இவன் அப்படி வச்சுட்டானால் பின்னாடி தேவர்களுக்கு சிக்கல் வந்து கோபம் வந்து அதனால தொந்தரவு பண்ண போறாளே அப்படிங்கறதுக்காக முஞ்சாகிறதையா இவா வாயாலேயே அவனுக்கு என்ன வரம்னா குடுங்கோ அப்படிங்கறத வரவழைச்சுட்டார் எம்பெருமான். இவாளும் சொல்லிட்டா உடனே எம்பெருமான் போய் சேவை சாதிச்சான் துருவனுக்கு. எம்பெருமான பார்த்த உடனே குழந்தைக்கு ஆனந்தம் தாங்கல, புலகாங்கிட்டமாயிட்டான், கண்ணிலேந்து தண்ணீர் பெருகிறது. எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் குழந்தை. ஆனா இவன் தான் ஏ படிச்சது இல்லையே, ஸ்லோகம் பாடணும்னா எங்கேந்து வரும்? அப்போதான் எம்பெருமான் அழகா ஒரு உபாயத்தை பண்ணினான். பஸ்பர்ஷபாலம் கிருபையாக்க போலே, தன்னுடைய கையில இருந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து அவனுடைய கன்னத்துல வருடி விட்டானாம். உடனே இந்த குழந்தை அற்புதமான கவிதை பாட ஆரம்பிச்சு. பாஞ்சஜன்யம் அப்படிங்கறது ஞானத்துக்கே இருப்பிடமாகும், அதனால தடவினத்தினால அற்புதமான கவிதை பாடுறான் துருவன். யொந்த பிரவிஷ்ய மமவாச்சம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம் சஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை. இவன் பாடுற ஸ்லோகம் அற்புதம். இவன் சொல்றான், எந்த எம்பெருமான் எனக்குள்ள பூந்து தூங்கின்றிருந்த என்னுடைய வாக்கை எழுப்பினானோ, எவன் எல்லாத்துக்கும் சக்திதரனாக இருக்கிறானோ, எவன் என்னுடைய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாத்தையும் இயக்குகிறானோ அந்த புருஷனான எம்பெருமானை வணங்குகிறேன் அப்படின்னு பாடினான். துருவனுடைய வாக்குல இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை வந்ததுக்கு என்ன காரணம்? இதுதான் ரகசியம். பிராணாநமோ பகவதே புருஷாய தஸ்மை நான் துருவன். புருஷன் புருஷன் அப்படிங்கறது யாரு? காந்தஸ்தே புருஷோத்தமஹா அப்படின்றார் ஆளவந்தார். எவனுக்கு புருஷன்னு பேரு? யார் மகாலட்சுமியினுடைய கணவனோ அவன்தான் புருஷன் புருஷோத்தமன். அப்பேற்பட்ட மகாலட்சுமியினுடைய கணவனாகிற எம்பெருமான் தான் எனக்குள்ள பூந்து என் வாக்காலே அவனை பாட வைத்தான்கிறான் துருவன். இந்த இடத்துல இவனுடைய வாக்கானது வாக்காக ஆனத்துக்கு காரணமே வாக்குதான். என்ன பொருள்னா, இவனுடைய வாக் அதாவது பேச்சு திறமையானது உண்மையிலேயே உபயோகம் உள்ளதாக ஆனத்துக்கு காரணம் வாக்குன்னு பெயர் கொண்ட மகாலட்சுமி தான். அதனால்தான் அந்த மகாலட்சுமியின் கணவனான புருஷனை சேவித்தேன் அப்படின்னு சொன்னான் துருவன். இப்படி மகாலட்சுமியை வழிபட்ட இந்த துருவனுக்கு என்ன என்ன இடங்கள்லாம் கிடைச்சிதுன்னு பார்க்கணும். எம்பெருமான் இவனை பார்த்து அனுகிரகம் பண்ண ஆரம்பிக்கிறான். குழந்தாய் எதுக்காக தபஸ் பண்ண அப்படின்னு கேட்கிறான். குழந்தைக்கு என்ன தோன்றது? எம்பெருமானே என்ன உன்னோட சேர்ந்து அழிச்சு போயிடு அப்படின்னு கேட்கணும்னு ஆசையா இருக்கும். ஏன்னா இந்த 5 மாச தபஸ் இவனுடைய மனசை தூய்மையாக்கி எடுத்து இனி இந்த இகலோக சௌக்கியங்கள் இந்த ராஜ்யம் அப்பா மடி இதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. எம்பெருமானோடய போகணும்னு நினைக்கிறான். ஆனா எம்பெருமான் முதல்லயே சொல்லிட்டான், உன்னுடைய ஆசை எனக்கு தெரியும், ஆனா படிப்படியா உனக்கு இந்த ஆசையை நிறைவேற்றுறேன். முதல்ல நீ ஆசைப்பட்ட உன்னுடைய அப்பா மடியாகிற ஸ்தானம் உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்ல சிம்ஹாசனமாகிற ராஜ்யம் உனக்கு கிடைக்கும். அந்த ராஜாவாகிற ஸ்தானம் உனக்கு கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் மேல தேவர்களுக்கெல்லாம் மேல துருவஸ்தானம் அப்படின்னு ஒரு தூய்மையான பெருமைக்குரிய ஸ்தானம் உனக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு என்னை வந்து அடைவாய், மோட்சமாகிற ஸ்தானமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அதனால மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டால் அவளுடைய மடியாகிற ஸ்தானம் மங்கள ஸ்தானத்தை நாம் போய் அடைந்தால் நமக்கு எல்லா விதமான நல்ல ஸ்தானங்களும் கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு தெரியறது துருவனுடைய சரித்திரத்திலிருந்து. இந்த மந்திரத்தை சிவா அப்படின்னு சொல்லி வழிபடும் பொழுது அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுண்டு வழிபடணுமா? என்ன விஷயம்னா, பிராட்டியினுடைய மடி நமக்கு ஆசிரியம்னு நினைக்கணும். அது எதை மாதிரி ஆசிரியம் தெரியுமா? பிராட்டி எப்படி தன்னுடைய தகப்பன்மார்களுடைய மடியை ஆசிரயிச்சின்றிருந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சு ஆசிரயிச்சா அவளுக்கு மனசு சந்தோஷமா இருக்குமா? பிராட்டி பல அவதாரங்கள் எடுக்கிறா. பிருகு மகரிஷிக்கு புத்திரியா பார்கவியா இருக்கா, ஜனகருக்கு புத்திரியா சீதையா இருக்கா, பீஷ்மகருக்கு புத்திரியா ருக்மிணியா இருக்கா, மார்க்கண்டேய மகரிஷிக்கு புத்திரியா பூமாதேவியா இருக்கா, ஹேம ரிஷிக்கு புத்திரியா கோமலவல்லியா இருக்கா, பெரியாழ்வாருக்கு புத்திரியா ஆண்டாளா இருக்கா. இவள் இப்படி எல்லாம் புத்திரியா இருந்த பொழுது தன்னுடைய பிதாவினுடைய மடியிலிருந்து விஹரிச்சதை ஞாபகம் வச்சுண்டு நாம் அவள் மடியிலே விஹரிப்போம் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த மந்திரத்தை சொல்லணுமாம். இத சொன்னா பிராட்டி மனசு ரொம்ப ரொம்ப உகக்கும்னு தெரியறது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த மந்திரத்துல என்னன்னா, இந்த இஷ்டிகளெல்லாம் தானியத்தால செய்யக்கூடிய நிவேதனத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னோம். மகாலட்சுமிக்கு ஏற்பட்ட இஷ்டிக்கு என்னத்தை நிவேதனம் பண்ணணும், என்ன சருவ நிவேதனம் பண்ணணும்னு பார்த்தா அரிசியும் பைத்தம்பருப்பும் சேர்த்த சருவ கொடுக்கணுமாம். அதுதான் நாம் செய்யக்கூடிய பொங்கல் அப்படிங்கிறது. பொங்கல் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததாகும்னு வேதமே சொல்லியிருக்கு. அதனாலதான் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமி வாண்யாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருக்கு உகந்த மார்கழி மாசத்துல பொங்கல் பண்ணி வழிபடுறோம் நாம் அப்படிங்கிற விஷயமும் தெரியறது. சிவா அப்படிங்கிற அற்புதமான திருநாமத்தை மகாலட்சுமி நமக்கு ஆசிரயம் அப்படின்னு நினைச்சுண்டு ஜபிக்கிறதுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் செய்திருக்கிற நிருக்தி ஸ்லோகம் மங்களதாத்ரி மாதா சரணம் கிருபயா யதஸ்தி லக்ஷ்மீர்னஹா சேதே சர்வம் சாஸ்யாயத்த பூஸ்தே ஸ்ரீ சிவேதி சா ப்ரோக்தா. சிவா அப்படிங்கிற திருநாமத்தை பிராட்டியினுடைய திருமடியை ஞாபகம் வைத்துக் கொண்டு அதுவே நமக்கு ஆசிரியம்னு நினைச்சு வழிபட்டோமானால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா நல்ல ஸ்தானங்களும் கிடைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. எந்த விதமான உத்தியோகத்துல எந்த விதமான ப்ரமோஷன் வேணுமானாலும் இந்த திருநாமத்தை அவசியம் ஜபிச்சு தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அடியனுடைய ஆச்சாரியர். அப்ப ஏற்பட்ட சிவாங்கர திருநாமத்தை பக்தியுடன் ஜபிப்போம். வாங்கள், சிவாயை நமஹா.